மலர்களே வெண்பனியே என் கண்ணில் வலியே நேற்று பூத்த பெண்தானோ இவள் வாலிபன் தோட்டத்து பூதானோ கையில் வந்து சேர்வாயோ என் மனம் தன்னை பற்றி கொள்வாயோ பெண்ணே நம் காதல் போய்தானா பெண்ணே நம் ஆசை போய்தானா பெண்ணே நம் காதல் போய்தானா பெண்ணே நம் ஆசை போய்தானா ஆசை போய்